பண்ணும் வசிய கறி தூண்டில் போட பாக்குறியே நீ கண்டா பின்னாலகில் என்ன கிறங்கி போக வைக்கிறியே சுத்தி சுத்தி அழமை கோயம் சக்காரா உன்ன போல யாரும் இல்ல ஒழுங்கா நீ போக்கம் விட்டு வாமா கொஞ்சம் வேணா என்ன சொல்ல வேணா கிஞ்ச விட்ட கொஞ்சல் போதும் கேட்டது தப்பே சரிதான் போட்டி காட்டி கஞ்சால சிக்க வச்ச உள்ளூர் போதைக்குள்ள நான் திண்டாடினேனே மூச்சு முட்டு முத்தம் எங்கே மனசு மட்டும் எங்கும் இங்கே கை கட்டும் சேவகம் இல்லையா கைதானே மோதல் சுலிக்க காதல் சிரிக்க முகம் அடியாகும் சட்டங்கள் மீறி பக்கமே வந்தா உசுபேத்தி நீ உசுபேத்தாத மொத்தமா என்ன அள்ளித்தாரப்பா உசுபேத்தி நீ உசுபேத்தாத